வர கொண்டாடி சிலர் கண்டாடிட உயர் குஞ்சரியும் குகனும் சரியாய் பலர் செழுந்தாடினாரே சிற்றிடை மங்கையர் சுற்றி வர கொண்டாடி சிலர் கண்டாடிட உயர் குஞ்சரியும் குகனும் சரியாய் பலர் செழுந்தாடினாரே திண்டாடிய உயிர் உண்டாடிய புகழ் விண்டோதி சுரர் கொண்டாட மிண்டாயிருந்த வீரமிகுந்திடும் சூரன் முன்னம் திண்டாடிய உயிர் உண்டாடிய புகழ் விண்டோதி சுரர் கொண்டாட பலர் செண்டாடினாரே வளைகள் கலகலன வளைகள் கலகலன மலரடி நூபுரம் சலசலன இளமதி நுதலின் வளமிகு திலகம் தளகளன குழை பளபளன வளைகள் கலகலன வளைகள் கலகலன மலரடி நூபுரம் சலசலன இளமதி நுதலின் வளமிகு திலகம் தளதளன குழை பளபளன மல செண்டாடினாரே சிற்றிடை மங்கைய சுற்றி வர கொண்டாடி சிலர் கண்டாடிட உயர் குஞ்சரியும் குகனும் சரியா பல செண்டாடினாரே செண்டாடினாரே மலர் செண்டாடினாரே சரியாய் செண்டாடின